சின்ன கண்ணன், சின்ன கண்ணன் ஆடாது அசையாது வந்து நிற்கிறான், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான், ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறான், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான், ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறான், தேடாது தேடாது இருங்கிருக்கிறான், தேடாது தேடாது இருங்கிருக்கிறான், திருமகிழம் காட்டினிலே குடியிருக்கிறான், திருமகிழம் காட்டினிலே குடியிருக்கிறான், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான். சின்ன கண்ணன், சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன், வண்ண சிறு தொட்டிலே வந்து நிற்கிறான், பெரிய நம்பி பெரும்போது நம்பி சூந்திட, சிறிய நம்பி சிரித்தபடி நின்றருள்கிறார், ஆடாது அசையாது வந்து நிற்கிறார். சின்ன கண்ணன், சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன், வண்ண சிறு தொட்டிலே வந்து நிற்கிறான், பெரிய நம்பி பெரும்போது நம்பி சூந்திட, சிறிய நம்பி சிரித்தபடி நின்றருள்கிறார், ஆடாது அசையாது வந்து நிற்கிறார். முன்னும் பின்னும் ஆடும் தொட்டில் வந்து பாருங்கள், மூன்று வயது கண்ணனுக்கும் அழகு காணுங்கள், பெரிய பெருமாள் ராமன் முன்னே சிறிய கண்ணனே, பெரியவர்க்கும் சிறியவர்க்கும் அருளை பொழுகி, ஆடாது அசையாது வந்து நிற்கிறார். முதிய நம்பி இளையவர்க்கு துயமளித்தனர், முத்திரைகள் சங்கு சக்கரம் தமை பதித்தனர், புதிய நம்பி முத்திரைகள் காத்து நிற்கிறார், பூத்து நிற்கும் வைணவத்தை காத்து நிற்கிறார், புதிய நம்பி முத்திரைகள் காத்து நிற்கிறார், பூத்து நிற்கும் வைணவத்தை காத்து நிற்கிறார், ஆடாது அசையாது வந்து நிற்கிறார். கையில் வெண்ணெய் காலில் சண்டை கண்ணில் அருளுடன், கையில் வெண்ணெய் காலில் சண்டை கண்ணில் அருளுடன், பொயில் கண்ணன் பொல்லாத்தனத்தை மறைத்து நிற்கிறான், பொயில் கண்ணன் பொல்லாத்தனத்தை மறைத்து நிற்கிறான். செய்கை ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜெகத்தில் மாந்தரே, செய்கை ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜெகத்தில் மாந்தரே, உயிகையந்தன் தாள்கள் பற்றி உணர்த்தி நிற்கிறான், உயிகையந்தன் தாள்கள் பற்றி உணர்த்தி நிற்கிறான், ஆடாது அசையாது வந்து நிற்கிறார், ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறார். பெரிய உருவம் மறைத்து கொண்டு சிறியவனாகி, பெரிய உருவம் மறைத்து கொண்டு சிறியவனாகி, பெற்றோர் உற்றோ யாருமின்றி பிள்ளை வடிவிலே, பெற்றோர் உற்றோ யாருமின்றி பிள்ளை வடிவிலே, வருவோதம்மை வாழ வைக்க தொட்டிலில் நின்றேன், வாரி வாரி அருளை வழங்கும் வாமனன் இங்கே, ஆனாது அசையாது வந்து நிற்கிறார். பாலில் உறையும் வெண்ணெய் தன்னை பரமன் உகப்பான், பாலில் உறையும் வெண்ணெய் தன்னை பரமன் உகப்பான், பாகவத ஹிருதய கோயில் தன்னில் இருப்பான், பாலுக்குள்ளே வெண்ணெய் போல தோளுக்குள்ளான்மா, பாலுக்குள்ளே வெண்ணெய் போல தோளுக்குள்ளான்மா, பரிவுடனே உரிமையாக்கி பலனை காணலா, ஆடாது அசையாது வந்து நிற்கிறா. அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்தவா, அழகு குழந்தையாகி நின்ற அற்புதம் என்னே, அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்தவா, அழகு குழந்தையாகி நின்ற அற்புதம் என்னே, உற்று பார்த்து உற்று பார்த்து உண்மத்தனானே, உற்று பார்த்து உற்று பார்த்து உண்மத்தனானே, பெற்று வளர்த்த தாயனவே திட்டனாகினேன், பெற்று வளர்த்த தாயனவே திட்டனாகினேன், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான். பிறந்து வளர்ந்து உயர்ந்து ஓங்கி பெருமை காட்டினான், பிறந்து வளர்ந்து உயர்ந்து ஓங்கி பெருமை காட்டினான், பிறந்து இறந்து அலையும் நமக்கு நெறியை ஊட்டினான், பிறந்து இறந்து அலையும் நமக்கு நெறியை ஊட்டினான், வளர்ந்து வளர்ந்து வானலாவி வையம் உண்டவன், வளர்ந்து வளர்ந்து வானலாவி வையம் உண்டவன், குறைந்து குறைந்து குழந்தையான விந்த என்னவோ, குறைந்து குறைந்து குழந்தையான விந்த என்னவோ, அடாது அசையாது வந்து நிற்கிறான். மகுல மாளிகையின் கையில் வளர்ந்து நின்றவன், மகுல மலரின் மனம் நுகர்ந்து வள்ளலாகினான், மகுல மலரின் மனம் நுகர்ந்தான் மாறன் மயக்கவன், மகுல நகரில் மகுல நகரில் வந்தவர்க்கு வரமளிக்கிறான், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான். பொழிக பொழிக போனதுவே வல்லுயிர் சாபம், பொழியும் குழந்தை கண்ணனையே கண்டது போதும், பொழிக பொழிக போனதுவே வல்லுயிர் சாபம், பொழியும் குழந்தை கண்ணனையே கண்டது போதும், ஒளிக்கும் தண்டை ஒளியதுவே ஓதிடும் வேதம், ஒளிக்கும் தண்டை ஒளியதுவே ஓதிடும் வேதம், ஒளிக்கும் என்றும் குழந்தை கண்ணன் தொட்டிலின் நாடும், ஒளிக்கும் என்றும் குழந்தை கண்ணன் தொட்டிலின் நாடும், ஆடாது அசையாது வந்து நிற்கிறான், ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறான், தேடாதி தேடாதி இங்கிருக்கிறான், திருமகிழம் காட்டினிலே குடியிருக்கிறான், அவன் திருமகிழம் காட்டினிலே குடியிருக்கிறான்.